அலைபாயுதே கண்ணா, என் மனம் அலைபாயுதே. ஆனந்த மோகன வேணுகானம் அது அலைபாயுதே கண்ணா, என் மனம் அலைபாயுதே. உன்னானந்த மோகன வேணுகானம் அது கை கொடுங்க சார். அந்த பொண்ணுக்கு உங்க பையன் கல்யாணமா சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணி போறேன்.